ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே. அருகில் வந்ததே. மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இழகுதா இளமையிலே. நீ மந்திரம் போலே மணி தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே. ஒரு மடமாது இணை பிரியாது இருக்குமோ மறக்குமோ. தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. புன்னகை முல்லை புதுவிழி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவோ. உன் கன்னங்கள் ரோஜா கொடியடை அள்ளி நிறத்தினில் நீயொரு செவ்வந்தி பூவோ. செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ. குன்றினில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விளைந்ததோ. மின்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலை என்று ஆகலாம். மன்னன் தந்த மாலை எந்தன் நெஞ்சை தொட்டு ஆடலாம். நெஞ்சை தழுவியது துலங்கிட உறவு விளங்கிட இனிய கவிதைகள் புனைந்திட. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டி.